சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான், புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான். உன் பேரை சாய்க்கா பல யானைகள் சேர்ந்த போத நீ சிங்கம்தான். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பெந்தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும் தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும். இவனும் வந்த தீ போல அது யார்?